அஞ்சு வண்ணப்பூவே தாலே லோலாலி நட்சத்திரப்பூவே காத்தாவாரே காப்பாவாரே ஏங்காதே வழி வழியெல்லாம் வெடி நடி வெடி நடி படுக்குழி படுக்குழி தோட்டம் எங்க பூவும் எங்க வாசம் எங்க அஞ்சு வண்ண பூவே காணோ படாமாடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கொழாவி கூடி தொடாவி தேடி அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும் பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமே கண்ணே அஞ்சுகமே கண்ணே நந்தவனமோ ஒரு மலரோ தாய்மையின் குரலோ பேரருளோ உலகத்தில் இல்ல வட்ட வட்ட பாத சுத்துதை கால எங்க இனி போவே எங்க இனி போவே